விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துது, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குது, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புது, எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க, நீ ஒரு வள்ளிச்சரவே, நீ இலை சிந்தும் மரமே, என் புது வெள்ளிக்குடவே, உன்னை தேடும் கண்கள் ஏ, நீ தங்க சிலையா, பெண் நுரை பொங்கும் மலையா, மண் பதப்பின்னும் பலையா, உன்னை தேடும் கண்கள் கவிதை தாடும் நிறையுதே, கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி பழியுதே, மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே, மறுபடி மறுபடி புன்முகமே என்னை சூழ, தாமரை நீர் நீ தானா, துணியொரு நீ தானா, ஒரு நாள் என்பே தினமும் போகும், மறுநாள் வருமா என்பே இரவில் இதயம் சாகும், பேசும் போதே இன்னும் ஏதோ தேடும், கையின் ரேகை போலே கள்ளத்தனம் போடும், நிறையில்லா பாலையிலே நின்று பெய்யும் மழை மழை, உள்ளுக்குள்ளே ஒற்று கொட்டி தொடர்ந்திடும் பிழை பிழை, கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடுக்குதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திட நினைக்கையில்